ஐயா வணக்கம். நாங்கள் வந்து நீங்கள் சொன்னபடி அந்த பண்ணைக்குட்டையெல்லாம் வந்து ஓரளவு அதோடய கரையெல்லாம் நாங்கள் டேப்பர் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூங்கார் வந்து நேரடியாக நெல் விதைச்சிருந்தீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஒரு வயலில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வர பேத்திட்டு நேரடி நெல் விதைப்பு பண்ணலாமா, வேலை கம்மியாகுமா, களை மட்டுப்படுமா அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். நேரடி நெல் விதைப்பு எப்படி பண்ணணும் அப்படின்றது பற்றி நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ஐடியா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது, என்னென்னா வந்து இப்போ நம்ம நேரடியாக நெல் விதைக்கிறோம், விதைச்ச இடத்துல இருந்து அது வளர்றதுக்கு ஒரு 20 நாள் உள்ள அது வளர்ந்து ஒரு விதைச்ச நாள்லேருந்து ஒரு 20 நாளோ ஒரு 30 நாளோ 40 நாள் வரைக்குமோ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் மூளை விடுறதுக்காக கம்மியாக வைக்கணும். கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப களை வந்து கொஞ்சம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சில பேர் கருத்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படிங்கய்யா பண்ணீங்க? எங்கள் மண்ணுக்கும் உங்களை மாதிரி மானாவாரியாக வந்து பண்ண முடியுமா? நெல்லை விதைச்சி எப்படி பண்ணணும், அந்த களையை எப்படி கட்டுப்படுத்துறது எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே ஒரு மோஸ்ட்லி இந்த வர்ற வாரத்தில் நாங்கள் வந்து ஜேசிபி வச்சு களை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வயலுக்கு ஃபஸ்ட்டு ஸோ 3 அடி உயரத்துக்கும் 3 அடி அகலத்துக்கும் மேலே இருக்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இதை நாங்கள் பண்ணுற அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தா உங்கள் டீம்லேருந்து யாராவது வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றத பார்வையிட முடியுமா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி, தேங்க்ஸ்.